கூடலூர் குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி. கொத்தமல்லி ஹோய் மாமா கொஞ்சம் தள்ளி, வாச கொத்தமல்லி ஹோய் வந்தே கொஞ்சம் தள்ளி. கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி. Thank you.